சுற்றி பாடுதே சின்ன சின்ன பூங்கொடி என்னை சுற்றி பாடுதே சின்ன சின்ன பூங்கொடி என்னை சுற்றி பாடுதே கண்மணி பொன்மணி கண்ணே நீயோ அன்பு சின்னம் தந்ததே அள்ளி தந்து நின்றதே என்னுயிர் உன்னிடம் கண்ணேயோ விளையாடும் மானோ அலையோடும் மீனோ மடிமீதில் வந்து சேராதோ சின்ன சின்ன பூங்கொடி என்னை சுற்றி பாடுதே கண்மணி பொன்மணி கண்ணே சிந்திய மாந்தளிரோ உன் குரல் தந்தது வேங்குழலா உன் மனம் வானத்து கார்முகிலா அரும்பு தோட்டம் போலே அழகான வீச்சு குறும்பு கேள்வி கேட்கும் கரும்பு போல பேச்சு கவி பாடும் சின்ன கண்ணம்மா சின்ன சின்ன பூங்கொடி சுற்றி பாடுதே கண்மணி பொன்மணி கண்ணே.